செய்த மேனி புலித்தோலை அரைக்கசைத்தி பொன் செய்த மேனி புலித்தோலை அரைக்கசைத்தி பொன் செய்த மேனி புலித்தோலை அரைக்கசைத்தி செய்த நுண்ணிடைய பறவை இவள் தல் முகப்பே என் செய்தவாரணியே